23வது நாளுக்கான தியானம். வாசிக்க சிறந்த புஸ்தகம் வேதம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஓசியா 8:12. ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் மற்றும் நாஸ்திகவாதிகளின் மத்தியில் மிகவும் வைராக்கியமாக ஊழியத்தை செய்து வந்தவர் ரிச்சர்ட் உம்ராண்ட் என்ற தேவ மனிதர். ருமேனியாவில் ரஷ்ய எல்லை பகுதியில் அவர் ஊழியம் செய்து வந்தபோது நடந்த சம்பவம் ஒன்றை கவனிப்போம். அது ஒரு பனிக்காலம். பனியோடு மென்மையான சாரல் மழையும் கடுங்குளிரும் சேர்ந்து காணப்பட்டது. அந்நாட்களில் ரஷ்யாவிலிருந்து இருவர் அவரை காணும்படி வந்தனர். அவர்களை வரவேற்ற உம்ராண்ட் அவர்கள் தன்னை பார்க்க வந்ததின் நோக்கத்தை எண்ணி சந்தோஷப்பட்டார். காரணம், அவர்கள் இருவரும் வேதாகமம் வேண்டும் என கேட்டே வந்திருந்தனர். ருமேனியாவைப் போல ரஷ்யாவிலும் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டு வந்தனர். இதன் மத்தியிலும் அவர் 2 வேதாங்கமலை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்துடன் தங்கள் கிராமத்துக்கு திரும்பினர். 2 வாரம் கழித்து அவர்களிடமிருந்து ஒரு நன்றி கடிதம் வந்தது. அந்த கடிதத்தின் சில வரிகள் இதோ. அன்புள்ள ரிச்சர்ட் உமிரான் அவர்களுக்கு, நாங்கள் சுக பத்திரமாக எங்கள் கிராமத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம். தாங்கள் கொடுத்த வேதாகமம் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அது மாத்திரமல்ல, நாங்கள் சொந்த வேதாகமத்தை வைத்திருப்பதை அறிந்த பக்கத்து கிராம கிறிஸ்தவர்கள் எங்களிடம் வந்து வேதத்தை வாங்கி வாசிக்கின்றனர். இப்படி அநேகர் வந்து கேட்டபடியால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தவர்களாய், தாங்கள் கொடுத்த 2 வேதாகமத்தையும் 32 பகுதிகளாக கிழித்து இப்போது 32 கிராமங்களில் உள்ள ரஷ்ய கிராம மக்கள் வாசித்து பயனடைகின்றனர் என எழுதியிருந்தது. இதை வாசித்த உம்ராண்ட் இன்னும் வைராக்கியமாய் ருமேனியாவில் மட்டுமல்ல ரஷ்யாவிலும் தேவ பணியினை சிறப்பாய் செய்து வந்தார். இந்நிகழ்ச்சியை தனது செய்தியில் எழுதிய உம்ராண்ட் தொடர்ந்து கூறியதாவது, ஒரு முழு வேதாகமம் தங்களுக்கு கிடைக்காமல் இயங்குகிற ருமேனியர்களும் ரஷ்யர்களும் மற்றும் அரபு நாட்டு கிறிஸ்தவர்களும் அநேகம் பேர் உண்டு. ஆனால் வேதத்தை கைகளில் வைத்திருக்கும் அதை வாசிக்காத கிறிஸ்தவர்களே, நீங்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பில் எப்படி தப்பிக்க முடியும் என்பதே நான் உங்களுக்கு முன்வைக்கும் கேள்வி என்று முடித்தார். இந்த கேள்வி அவருடைய இருதயத்திலிருந்து வந்ததல்ல, தேவனுடைய இருதயத்தின் கேள்வியே அது. பிரியமானவர்களே, இவ்வுலகம் கிறிஸ்தவர்களாகிய நம்மை வேதக்காரர்கள் என்றே அழைக்கிறது. ஆனால் நம்மில் அநேகர் வேதத்தை வாசிக்காமல் வேஷக்காரர்களாகவே சுற்றித் திரிகிறோம். அன்று அந்த ரஷ்யர்கள் தங்கள் கைகளுக்கு வேதம் கிடைத்த அந்த அரை மணி நேரத்திலோ அல்லது அதிலும் குறைவான நேரத்திலோ எவ்வளவு கருத்தாய் கவனத்துடன் ஜபத்துடன் வேதத்தை வாசித்திருப்பார்கள் என ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்கள் என்றாவது அப்படி வாசித்ததுண்டா? வேதத்தை நேரமெடுத்து தியானிப்பதற்கு எது தடையாக இருந்தாலும் அதை தூக்கி எறியுங்கள். கடமைக்காக மேலோட்டமாக வேதத்தை வாசிக்கும் முறைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். நீதிமொழிகள் மொத்தம் 31 அதிகாரங்கள் உண்டு. மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கவும், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமும் பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரமும் தினமும் வாசிக்க தீர்மானியுங்கள். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வார். அப்படி வாசித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை முத்தாக மாறிவிடும். கர்த்தர் அதிசயமாய் தம்முடைய வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவதை நீங்களே காண்பீர்கள். மற்றும் கள்ள போதகர்கள் தவறாய் சொல்லிக் கொடுப்பதை எளிதாய் இனம் கண்டு கொள்வீர்கள். கவனமாய் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவீர்கள். அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா, கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கணமும் தூயோனே உமக்கே. உம்மை நாடி தேடும் மனித உம்மில் மகிழ்ந்து களிகூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதி இன்று பெறட்டும் என்று ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரணமாக எண்ணினார்கள் என்று நீர் அங்கலாய்க்கிற தேவனாக இருக்கிறீரே. நாங்கள் வேதத்தை அந்நிய காரியமாக நினைக்காதபடி அதில் உள்ள பொக்கிஷங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக எங்களை மாற்றும். வேதத்தை படித்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முத்துக்களாக திகழும்படி எங்களுக்கு கிருபை தாரும். வேதம் வாசிப்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்று நினைத்து அதை தொடாமல் இருந்த காலங்களை மன்னியும். தினமும் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.